பிரம்மனாய் பகலில் சிவனாய் உச்சியில் பிரம்மனாய் முற்பகலில் சிவனாய் உச்சியில் அந்தியில் விஷ்ணுவின் அம்சமாய் நீக்கும் சூரியா பிரம்மனாய் பகலில் சிவனாய் உச்சியில் அந்தியில் திசை நிர்மலனே நீயே நாராயணா நான் முகன் போல் நீயும் யாதும் அறிவாய் நான் முகன் போல் நீயும் யாதும் அறிவாய் எங்கும் நிறை சக்தி மிக கொண்ட ஹரனும் நீ திருமூர்த்தி ஓர் உருவாய் திகழ்பவனே திருமூர்த்தி ஓர் உருவாய் திகழ்பவனே கதிரவனே ராகுவின் மேல் கோபம் கொண்ட ராகுவின் மேல் கோபம் பொங்காய் நான் உயிர்கள் அனைத்தும் பிரம்மநேயமை காத்தருள்வாய் பிரம்மநேயமை காத்தருள்வாய் இந்த சூரியனின் வெப்பம் தாங்கலே பிரம்மநேயமை காத்தருள்வாய் இந்த சூரியனின் வெப்பம் தாங்களையே என தெய்வங்கள் முறையிட அருணனும் ரதம் ஓட தெய்வங்கள் முறையிட அருணனும் ரதம் ஓட ஞாயிறே நீயும் நிழலானாய் சங்கரனின் திரிசூலம் சங்கரனின் திரிசூலம் சங்கரனின் திரிசூலம் சக்கரம் அரியது சங்கரனின் திரிசூலம் சக்கரம் ஹரியது குபேரனின் கதை சண்முகம் வேல் குபேரனின் கதை சண்முகம் வேல் குபேரனின் கதை சண்முகம் வேல் இவை செங்கதிரோனே உந்தன் சென்னே தேவர் சக்தி